a beauty. இப்பத்தில் அல்லங்குடி பாட்டி நாட்டிலூட்டி இவ அல்வாக்கின்ற ஃபேக்டரி நேத்த மாத்தி கிளாமர் ஏத்தி இவ மிஸ் வேர்ல்ட் கே போட்டி மாசு காட்டி இப்ப சல்வார் ராச்சிடா வெட்டி வெட்டியா கத்து குட்டியா ஊரை சுத்துறா தன்னால என்ன மந்திரம் போட்டு பெக்கிறா ஊரு சுத்து திவ பின்னால இன்ஜெக்ஷன் போடுங்க ஊரு சுத்து திவ பின்னால